தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம். தென்னை வளர்ப்பில் இது ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் தென்னை மரத்து ஓரமாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கோயம்புத்தூர் பக்கம்லாம் இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. தென்னை மரத்து ஓரமாக, வேர் ஓரமாக நிறையா குப்பை ஓரம்லாம் போட்டு அந்த வேர்லேயே தண்ணியை விட்டுட்ருக்காங்க. அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தென்னை மரத்துலேருந்து தள்ளி தூரத்தில் 4 மரங்களுக்கு நடுவில் வெகு தொலைவில் தான் வேறு வழியாக தண்ணியை குடிக்கணும்னு குழி தோண்டி அதில் போட்டோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்னை மரத்து ஓரமாக மண்ணை சேர்த்து வச்சிடுறாங்க. தென்னை மரமும் வாழை மரமும் என்ன செய்யும், மண்ணை சேர்க்க சேர்க்க மேல் நோக்கி வளர்ந்துகிட்டே வரும். தென்னை மரத்தில் மண்ணை சேர்த்திங்கன்னா மேலும் மேலும் வேர் விட்டுக்கிட்டே வரும். அப்போ அடிப்பகுதி வேர்கள்லாம் பலம் எழுந்துடும். மேலே புதிய புதிய வேர்களை விட்டுட்டு மேலே வந்துகிட்டே இருக்கிறதுனால அடிப்பகுதி வேர் வந்து பலம் எழுந்துடும். அதனால் தரமட்டத்தில் பொதுவாக இப்போ தோட்டம் எந்த அளவு மட்டமாக இருக்கோ அந்த மட்டத்தில் தென்னை மரம் இருக்கணுமே தவிர, அதுக்கு மேலே மண்ணை தென்னை மரத்து ஓரமாக சேர்த்து எக்காரணத்தை பண்ணிட்டும் மண்ணை வந்து தென்னை மரத்து ஓரமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து சக்தி பிரகாஷ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார். அந்த தென்னை மரத்து ஓரமாக இருந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தோட்டத்தோட மட்டத்துக்கு அதை அப்புறப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். இது வந்து ஒரு அற்புதமான வேலை. இது மாதிரி தான் தென்னையை வந்து பராமரிக்கணும். ஏன்னா அதுலேருந்து 4 மரங்களுக்கு நடுவில் 2.5 ஆழம் தள்ளி நம்ம குழி தோண்டி இருக்கிறோம். அந்த 2.5 ஆழத்துக்கு வந்து தோட்டம் முழுமைக்கும் நனைஞ்சிரும். அப்போ அந்த 2.5 ஆழம் வந்து தோட்டம் ஈரங்காக்கும்போது அந்த தோட்டம் முழுமைக்கும் தண்ணியோட வேர்கள் பரவும். இது தரைமட்டத்தை ஏற்கனவே எப்படி இருந்ததுன்னா, எந்த தோட்டத்தில் எந்த இடத்துலையும் யாருமே குழியே தோண்டி இருக்க மாட்டாங்க இப்போ கோயம்புத்தூர் பக்கம்லாம். அதனால் என்ன ஆகும்னா, வேர்லாம் மேலேயே இருக்கும், அடியில் உள்ள புழுக்கம் போயிருக்காது. இப்போ நம்ம அங்கங்கே பல இடங்களில் தொலை போட்டிருக்கிறதுனால 2.5 அடிக்கு அந்த அளவில் உள்ள வெப்பம் எல்லாம் வெளியேறி நல்லா குளிர்ச்சியாக காற்றோட்டம் உண்டாயிருக்கும், புழுக்கம் குறைஞ்சிருக்கும். அதில் குளிர்ந்து மழை காலத்தில் குளிர்ந்து நீர் நிறைஞ்சி நிற்கும்போது அந்த தோட்டத்தை மூடி இருக்கும்போது அதில் உள்ள புழுக்கம் வெப்பம் எல்லாம் வெளியேறி நல்லா வந்து ஒரு குளிர்ந்த சூழ்நிலை, வேருக்கு வந்து இதமான சூழ்நிலை இருக்கும். ரெண்டாவது, அந்த உரம் வைக்கிறத பற்றி அடுத்த பதிவில் போடுறேன். உரம் வச்சுருக்காங்க, அதையும் அடுத்த பதிவில் போடுறேன். இந்த மாதிரி வந்து தென்னை மரத்து ஓரத்தில் வேருக்கும் பக்கத்தில் மண் அணைக்கிறத தவிர்க்கணும். இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் தென்னை மரத்து வேர் ஓரமாக, அதாவது தரைமட்டமாக இருக்கணும் தென்னை மரத்து வேர் ஓரமாக. சுத்தமாகங்கிறத விட தரைமட்டத்தில் தான் தண்ணியை நிற்கணுமே தவிர, தரைக்கு மேலே தென்னை மரத்து வேர் ஓரமாக மண் சேர்க்கறத, மண் அணைக்கிறத தவிர்க்கணும். நன்றி.